அம்மா என்றே ஆயிரம் ஆண்டுகள் அழுது புரண்டாலும் மகனே அன்னை வருவாளோ உனக்கொரு ஆறுதல் சொல்வாளோ அன்னை வருவாளோ உன்னை தவமிருந்து உன்னை முன்னூறு நாள் சுமந்து தவமிருந்து உன்னை முன்னூறு நாள் சுமந்து பொன்னை போலே உன்னை போற்றி வளர்த்திட்ட அன்னை வருவாளோ கொள்ளியிடவும் வகையில்லை என்றே நீ கொடுஞ்சிறையில் கலக்கவும் கொள்ளாதே கொள்ளியிடவும் வகையில்லை என்றே நீ கொடுஞ்சிறையில் கலக்கவும் கொள்ளாதே அள்ளியிட அரிசி இல்லை என்றால் என்ன அன்பை சொறிவாய் மகனே கண்ணீராலே நீராட்டு அன்னை தன்னை மண்மேலே தாளாட்டு கண்ணீராலே நீராட்டு அன்னை தன்னை மண்மேலே தாளாட்டு நெஞ்ச கணலால் நெருப்பினை மூட்டு நீ உன் கடமையை நிலைநாட்டு மகனே அன்னை வருவாளோ உனக்கொரு ஆறுதல் சொல்வாளோ அன்னை வருவாளோ